பாட்டு பறக்குதுக்கு தாளத்தில், கொட்டம் அடிக்குது மத்தாளத்தில், ராசாத்தி யாரும் இல்ல ஒரு வட்டாரத்தில், நீயும் நானும் உள்ள கொட்டாரத்தில், காதல் தீ ஒரு முட்டு மலருது ரோசா, இங்கு முத்து துளிப்பது ராசா, மனப்பித்து பிடிக்குது ஆத்தி ஆத்தி ஆத்தி. சிட்டு பறக்குது குத்தாலத்தில், கொட்டம் அடிக்குது மத்தாளத்தில், ராசாதி யாரும் இல்ல ஒரு வட்டாரத்தில், நீயும் நானும் உள்ள கொட்டாரத்தில், காதல் தீ. சொல்லி கேட்டால் விழிகள் தேடும், மனம் விரும்பி பாடும், தங்கமணி குரல் கேட்டால் தவழ்ந்து ஆடும், பொங்கி மனம் ததும்பி ஓடும். சின்ன சின்ன நெஞ்சில் வந்த கனவுகள் என்னை மயக்குது ஏனா, வண்ண வண்ண கேளி உன்னை சுற்றி சுற்றி வட்டம் அடித்திடத்தானா, தொட்டு தொட்டு விளையாடும் காற்று, தொட்டில் கட்டி தாலாட்டு பறக்குது குத்தாலத்தில், கொட்டம் அடிக்குது மத்தாளத்தில், ராசாதி யாரும் இல்ல ஒரு வட்டாரத்தில், நீயும் நானும் உள்ள கொட்டாரத்தில், காதல் தீ. ஒரு முட்டு மலருது ரோசா, இங்கு முத்து குளிப்பது ராசா, மனம் பித்து பிடிக்குது ஆதி ஆதி ஆதி. ஒரு வட்டாரத்தில், நீயும் நானும் உள்ள கொட்டாரத்தில், காதல்